മൂങ്കിൽ കാടുകളേ, വണ്ട് മുനകും പാടലുകളേ, ദൂരശിഖരങ്ങളിൽ തണ്ണീർ തുവയ്ക്കും അരുവികളേ. சாபல்யங்கள் காணேனோ மரமாய் நானும் மாறேனோ, என் மனித பிறவியில் உயேனோ. உயலோ பருகும் வண்ணங்களை பனித்துணியாகேனோ. மூங்கில் காடுகளே பண்டு முனகும் பாடல்கள், தண்ணீர் துவைக்கும் அருவிகளே. மூங்கில் காடுகளே அருவிகளே. இயற்கையின் மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாயிருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து